புதிய விசயாந்திரக காலையத்துல மாரக ரியானத்துரு சேர்த்தேன் புஜலையன் துரஸ்தினி கூட அதிக சங்கியாவா ஜீவிதாட்சியர பத்தியத்தி வேணும் மெம அனுத்துரு அத்தரையும் பிரதான அனுத்துரு துணா ஈயே சக அது அழியம வார்த்தா உணா மே பிரதான அனுத்துரு துணகன சலுக்கிமேதி அப்படி தாம பெஹதிலி வேணுவா ரேதுரான்கே சக பதிக்கீன்கே நொசலக்கிரி மத்பாவே சக அதிக வேகே வெரதி தாவணி ஹேத்துவேன் மெம அனுத்துரு துணம சிந்துவி ஏத்தி பாவு மெனிசா விசேஷன் மகாஜனதாவகின் இல்லா சிட்டினவா ரேதாவணேதி மார்க நீதி பிடிப்பதியுமட்டா வேகே சம்பந்தோ சலுக்கிரி மத்தியுமட்டா.